لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد قد قال الله تعالى في كتابه الكريم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم عن أبي ذر رضي الله عنه قال قلت يا رسول الله أي مسجد وضع أول قال المسجد الحرام قلت ثم أي قال بيت الله المقدس قال بيت المقدس قلت كم بينهما قال 40 سنة أنبان شهودر خلي இன்று உலகத்துடைய பல திசைகளையும் இருந்து மக்கள் பைத்துல்லாவை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஷாரை ஷாரையாக வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த பைத்துல்லாவை பற்றி கூறும்போது இன்ன அவ்வல பைத்தி வுத அலின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதன் லில் ஆலமீன், முதல் முதலாக அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளி, மக்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட அதாவது முதல் பள்ளி, முதல் பள்ளி வாயல் பக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கஅபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அதிலே இறைவனுடைய பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. இப்ராஹிம் மக்காம் இப்ராஹிம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்தில் வஹித் பவ்வனால் இப்ராஹிம் மக்கான் அல் பைத்தி, அதாவது நாம் காபா இருந்த இடத்தை இப்ராஹிமுக்கு தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே காபாவை கட்டி அல்லா துஷ்ரிக் பி ஷெய்ஆ, அல்லாஹுக்கு எந்த ஒரு இணையும் வைக்காமல் தஹிர் பைத்தி அலி தாஇஃபீன் அவல் கா இமீன் அவர் ருக்கா இ சுஜூத், தொழக்கூடியவர்கள் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி கொடுங்கள் என்று கூறினோம். அதற்கு பின்னால் வ அஸ்ஸிம் பின்னாசி ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி அறிவித்தல் கொடுங்கள். தூக்க ரிஜாலன், அவர்கள் நடந்தவர்களாகவும் வலா குல்லி தாமிரின், ஒட்டகங்களையும் தீன மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூர இடங்களில் இருந்து வருவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகின்றான். எனவே இதன் மூலமாக நாம் விளங்கக்கூடியது என்ன, இந்த கஅபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவர்கள் தான் கட்டினார்கள். அவருக்கு முன்னால் மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதாக வரலாறுகள் கூறப்பட்டாலும் அதிகமான உலமாக்கள் இந்த அதாவது இந்த குர்ஆன் வசனங்களை வைத்து என்ன கூறுகின்றார்கள், இந்த கஅபாவை முதல் முதலாக நிர்மாணித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த கஅபா தான் முதல் முதலாக நிர்மாணிக்கப்பட்டது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் வுதுஆ அவ்வல், இந்த உலகத்தில் முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி எது? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். அதற்கு பின்னால் எது என்று கேட்கின்றார்கள், கால பைத்துல் மக்திஸ், அதாவது பைத்துல் மக்திஸ் தான் இரண்டு அதாவது கட்டப்பட்டது. குல்து கம் பைனஹுமா, அந்த இரண்டு பள்ளிகளுக்கு மத்தியில் எவ்வளவு காலம் இருக்கின்றது, எவ்வளவு காலம் இருந்தது என்று நான் கேட்டேன். கால 40 சனா, 40 வருடங்கள் என்று கூறினார்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அல்லது அதற்கு முன்னால் மலக்குமார்கள் கட்டியிருந்தால் 40 வருடங்கள் இருக்க முடியாது. எங்களுக்கு தெரியும் பைத்துல் மக்திஸை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே தான் என்ன செய்யப்பட்டது, அது கட்டப்பட்டது. எனவே இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கஅபா எதற்காக வேண்டி கட்டப்பட்டது, அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துவதற்காக வேண்டி. அல்லாஹு தாலா இதை பற்றி கூறுகின்றான், இந்த கஅபாவை மக்கள் எல்லோரும் நாடி வரக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம், வஅம்னன், மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக ஆக்கியிருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே இடம் பிடித்த வேறு எந்த மதத்திலேயும் அவர்களுடைய புனித ஸ்தலங்கள் இடம் பிடிக்காத அளவு மக்கா, அதில் இருக்கக்கூடிய கஅபா முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக அது பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முசல்லா, நீங்கள் இப்ராஹிம் மக்காம் இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வஹிதுனா இலா இப்ராஹிம, இப்ராஹிம் இஸ்மாயில் இவ்வொருவருக்கும் நாங்கள் என்ன கூறுகின்றோம், அன் தஹிரா பைத்திய லி தாஇஃபீன் வல் ஆகிஃபீன் வர் ருக்கஇ ஸுஜூத், தவாப் செய்யக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்களுக்கு இந்த பள்ளியை நீங்கள் சுத்தமாக ஷிர்கை விட்டும் ஏனைய நஜீஸ்களை விட்டும் சுத்தமாக்கி கொடுங்கள். وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த ஊரை இந்த மக்காவை ஆமினா அதாவது எந்த ஒரு பயமுமற்ற ஒரு பயமில்லாத ஒரு ஊராக அச்சந்தீரப்பட்ட ஒரு ஊராக ஆக்குவாயாக, அதில் உள்ளவர்களுக்கு பலவிதமான பலங்களை கொடுத்தருள்வாயாக என்று கூறிவிட்டு கூறினார்கள். மன் ஆமன பின்ஹும் பில்லாஹி வல் யோமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான் அப்படியல்ல, கால ஒமன் கஃபர், இல்லை இந்த உலகத்தில் நாங்கள் என்னை நிராகரித்தவனுக்கும் கொடுக்கின்றோம் என்றாலும் ஃபவுமத்தஹு கலீலன் சும் அல் தர்ருஹு இல அதாபின்னார், கொஞ்சம் காலம் அவர்களுக்கு நான் சுகத்தை கொடுப்போம், இந்த உலகத்திலே அவர்களுக்கு சுகண்டியை அவர்களுக்கு அவர்களுடைய ஆசாபாசங்களை அனுபவிப்பதை கொடுத்துவிட்டு அதுக்கு பின்னால் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், வைது யர்ஃபவ் இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயிலும் அதனுடைய அந்த காபாவுடைய சுவர்களை அவர்கள் உயர்த்தும் போது என்ன கூறுகின்றார்கள், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், ரப்பனா வ ஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், தவ்வாபுர் ரஹீம் என்ற துவாவை கேட்கின்றார்கள். யா அல்லாஹ் இதே எங்களுக்கு இந்த ஒப்புக்கொள்வாயாக, அதாவது உனக்கு அடிவணிந்து நடக்கக்கூடிய இருவர்களா எங்களை ஆக்குவாயாக, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இன்னும் எங்களுடைய சந்ததிகளையும் உனக்கு அடிவணிந்து நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக ஆக்குவாயாக, உன்னுடைய மனாசிக்குகள் எப்படி உன்னுடைய வணக்கம் செய்ய வேண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற முறையை எங்களுக்கு காட்டித் தருவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக அவர்கள் துவா கேட்டார்கள். எனவே இந்த இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு பின்னால் அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள், அதை கட்டியதுக்கு பின்னால் அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கின்றார்கள், அந்த அழைப்புக்கு பதிலளித்த அனைவரும் இந்த ஹஜ்ஜுக்கு போய்க் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் என்ன நடந்தது, அந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் அதாவது வணங்கப்படக்கூடிய இடமாக இருந்தது என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுத்தப்படுத்தினார்கள். எங்களுக்கு தெரியும் குரேஷியர்களுடைய காலத்தில், குரேஷியலுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதாவது அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னால் என்ன நடந்தது, ஒரு பெரும் வெள்ள பிரளயம் அதாவது வெள்ளம் வந்து அதாவது காபாவிலே வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பித்தது. அதன் காரணமாக அதை உடைத்துவிட்டு அவர்கள் திரும்ப புனர்நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் பணம் சேர்த்தினார்கள். எப்படி பணம் சேர்த்தார்கள், ஹலாலான பணம் மாத்திரம்தான் சேர்த்தார்கள். அதாவது விபச்சாரத்தின் மூலமாக பெறப்பட்ட பணமோ அல்லது வட்டியின் மூலமாக பெறப்பட்ட பணமோ அல்லது சாஸ்திரம் போன்றவைகள் மூலமாக பெறப்பட்ட பணமோ அவர்கள் எடுக்கவில்லை. அவர்களுக்கு அந்த ஹலாலான பணம் போதாமல் போனதுக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்கக்கூடிய அந்த துண்டை அவர்கள் விட்டு விட்டு கெட்டிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் என்ன கூறினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறினார்கள், அதாவது அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் இந்த வட்டமான துண்டு இது கஅபாவுக்கு உட்பட்டதா, அவர்கள் கூறினார்கள் ஆம் என்றாலும் அவர்களுக்கு ஹலாலான பணம் கிடைக்காது விட்டால் அந்த அந்த இடத்தை அதாவது அவர்கள் விட்டுவிட்டு கெட்டுவிட்டார்கள் என்றாலும் அதாவது உங்களுடைய கூட்டம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த குறைசிகள், அதை உடைத்துவிட்டு கெட்டினால் அவர்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது, இல்லாவிட்டால் அதை உடைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது போல நான் ஆக்குவேன். அடுத்ததாக அந்த கஅபாவுடைய வாசல் அதாவது பூமியுடன் ஒட்டியதாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். குரேஷியர் என்ன செய்தார்கள், நினைத்தவர்கள் போகாமல் இருப்பதற்காக வேண்டி கொஞ்சம் உயர்த்தி வைத்தார்கள், அதையும் நான் அதாவது நிலத்துடன் சேர்த்து வைப்பேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இது மிகவும் சிறந்த இடமா இருக்கின்றது. இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிகவும் சிறந்த அமல் அதாவது இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமலாக இருக்கின்றது. எனவே இந்த மக்காவை கண்ணியப்படுத்தி இதிலே இதனுடைய சிறப்புகளை அறிந்து இதிலே செய்யக்கூடிய அமல்களை செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆக்ரு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.